மைந்தும் பொறிகள் ஐந்தும் பூதநாதனே, பூதமைந்தும் பொறிகள் ஐந்தும் பூதநாதனே, வேதம் என்ற ஞானதீபம், வேதம் என்ற ஞானதீபம் ஜோதியாகுமே, பூதமைந்தும் பொறிகள் ஐந்தும் பூதநாதனே. ஐயன் வாழும் தலங்களைந்தும் யோக மார்க்கமே, ஐயன் வாழும் தலங்களைந்தும் யோக மார்க்கமே, சரணமே ஸ்வரங்களோடு, சரணமே ஸ்வரங்களோடு கீதமாகுமே, சங்கீதமாகுமே, பொறிகள் ஐந்தும் பூதநாதனே. கவிதை மனங்கள் கமலாலயங்கள் காலைக்கது ஐயன் கருணை கரங்கள், கவிதை மனங்கள் கமலாலயங்கள் காலைக்கது ஐயன் கருணை கரங்கள், மறுமணங்கள் நன்னயங்கள், மறுமணங்கள் நன்னயங்கள், பிரசனை கொஞ்சும் நவரசங்கள், பிரசனை கொஞ்சும் நவரசங்கள், இடைவிடாத ஜபதங்கள் எமது வாழுங்கள், மதன் தொடுக்கும் மலச்சரங்கள் விரத வேள்வி தீக்கரங்கள், மதன் தொடுக்கும் மலச்சரங்கள் விரத வேள்வி தீக்கரங்கள், விரத வேள்வி தீக்கரங்கள். மண்ணுண்ட மாயனும் நஞ்சுண்ட தேவனும் ஒன்று கலந்திங்கு உருவானவன், மண்ணுண்ட மாயனும் நஞ்சுண்ட தேவனும் ஒன்று கலந்திங்கு உருவானவன், வெண்கொண்டுயர் காந்த பர்வதாச்சாரனு சங்கராந்தி ஜோதி வடிவானவன், மகர சங்கராந்தி ஜோதி வடிவானவன், ஆரியங்காவிலே ஆனந்த ரூபனா அழகாக துடிகொண்ட கையன்னவன், ஆரியங்காவிலே ஆனந்த ரூபனா அழகாக குடிகொண்ட கையன்னவன், அச்சங்கோயில் தன்னில் நரசாட்சி செய்வென்னை தர்பாரி காணடா என்கின்றவன், என்னை தர்பாரில் காணடா என்கின்றவன். குளத்துப் புழை தன்னில் சிறுபாலகன், குளத்தில் கணப்போதும் அகலாதவன், இருளுற்ற போதொளிரும் அகலானவன், சரணுற்ற பேருக்கு புகழானவன், நிலமானவன் குளிர் நிலவானவன், ஒளிவானவன் தொடும் ஒளிவாகனன், தும்பிட்ட கையோடு தாய் பணிந்தே குருவாகி வழிகாட்டும் ஐயப்பனே, ஞான குருவாகி வழிகாட்டும் ஐயப்பனே, ஞான குருவாகி வழிகாட்டும் ஐயப்பனே. பூதமைந்தும் பொறிகளைந்தும் பூதநாதனே, வேதம் என்ற ஞானதீபம், வேதம் என்ற ஞானதீபம் ஜோதியாகுமே. பூதமைந்தும் பொறிகளைந்தும் பூதநாதனே, பூதநாதனே.